சாகர் சரி சொக்கோமய இல்லாயிதில்லா சாகர் சரி சொக்கோமய இல்லாயிதில்லா யோஜானிலே சாததியே திமி சங்கைதில்லா திம்ரு நாவை மரே சோவானே அர்க்கு ஜுனிலியுலா சாகர் சரி சுகம் மாயா இமிலாயி தியுலா சாகர் சரி சுகம் மாயா இமிலாயி தியுலா யோஜானிலே சாததி இமி சந்தல் ஜுலா சாகர் சரி சொக்கோ மாயா திமிலாயி திமுலா ஆசன மீட்சா மீட்சா குரூ ஆசன மீட்சா மீட்சா குரூ வரசோ தேக்கி சாச்சி ரஹர் ஹர் புரா साथ पाए पछि हसी खुशी जिउला तिम्रो ना भई मरे छु भने अर्को जुनी लिउला சாகர் சரி சொக்கோ மாயா திமிலாயி திமுலா யோஜானிலே சாததி